శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కీటకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య భాగవతి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దైవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజన్హమిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. కురతాళ్వానుడైన వరదరాజ స్తవత్తిలే இன்றைய தினம் 38வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கப் போகின்றோம். ஸ்மித நிர்ஜரிகா விநிஷ்பதந்தி தவ வக்ஷஸ்தல பூதலே விஹீர்ணா வரத பிரபிபர்த்தி ஹார லக்ஷ்மீம் அபி முக்தாஹ வளிகா நதீவ தஜ்ஜா. அழ்வான் தேவப்பெருமாளுடைய புன்முருவலை மங்களாசாசனம் பண்ற, சிரிக்கிற அந்த சிரிக்கிற சிரிப்ப மங்களாசாசனம் பண்ற. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கணும். இதற்கு முன் ஸ்லோகத்துல அருணாதர பல்லவேல சந்தி வரதாசௌ த்விஜ சந்திர சந்திரிகாதே அதிவித்ருமமஸ்தனித்தலாலீருத மகவிஷ்குருதே ஹி புஷ்கராட்ச. அங்கே இது தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து அதை அனுபவிக்கச்சு, திருமுக மண்டலத்துல அனுபவிக்கச்சு திரு அதரங்களை அனுபவிக்கிற அந்த ரெண்டு உதடுகள் நடுவுல அந்த பற்கள் முத்துக்கள் வரிசை, அந்த வரிசை ஒரு கீத்தாட்டம் இருந்துருக்கு, அது ஒரு மின்னலாட்டம் இருந்துருக்கு. அது வந்து சந்திரனுடைய மூணாம்பர சந்திரனாட்டம், ஒரு மெல்லிஷ் கோடாட்டம் இருக்கு என்றெல்லாம் அந்த வெறும் இதை மாத்திரம் அனுபவிச்ச. இப்போ நம்ம பார்த்து ஒரு சிரிக்கிறேன். அந்த தேவப்பெருமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுறதான். நம்மளாம் வந்த உடனே நம்ம வந்திருக்கிறதுக்கு நம்மளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம். அந்த சிரிப்பை இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற. அதுலயும் புன் சிரிப்பு, ஹஹஹஹான்னு சிரிப்பு கிடையாது, பெரிய சிரிப்பு இல்ல, அந்த புன் சிரிப்பு. அந்த புன் சிரிப்புல பற்கள் எல்லாம் தெரியற மாதிரி சிரிப்பு. அந்த பற்கள் தெரியச்சு அது அப்படியே வெள்ளவெளியேன்னு இருந்துட்டு இருக்கு. அத ஒரு அறிவு மாதிரி கொண்டு பண்ற. அதாவது தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலம், திருமுக மண்டலம் ஒரு மலையாட்டம் இருந்துட்டு இருக்கான். அந்த மலையில ஒரு அருவி குட்டினா எப்படி இருக்குமோ அந்த அருவி மாதிரி இருந்துட்டு இருக்கான் அவர் சிரிக்கிற சிரிப்பு. தவ ஸ்மித நிர்ஜரிகா, ஸ்மித நிர்ஜரிகா, உன்னுடைய புன் சிரிப்பாகிற ஒரு அருவி. இது வெள்ள வெளியில் இருக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் எதெல்லாம் வெளுப்பா இருக்குன்னு சொன்னோம்னா புகழ சொல்லச்சு வெளுப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்றது. கப்படமில்லாத ஒரு சிரிப்பு இருக்கு, அந்த சிரிப்பும் வெளுப்பா இருக்குன்னு சொல்லி சொல்ற வழக்கம். இப்படி சில சின்ன சின்ன வஸ்துக்கள் எல்லாம் குறிக்கச்சு வெண்மைன்னு சொல்றது ஒரு கவியினுடைய மரபு. ஆகையால புன் சிரிப்பு, புகழ் இவைகள்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்றது. இப்ப தேவப்பெருமாள் சிரிக்கிறேன், அந்த சிரிக்கிறத பார்த்த உடனே அது வெள்ளை வெளியில்னு இருந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளை வெளியில் இருக்கிறதோட மாத்திரமில்ல, இந்த காந்தி எல்லா இடத்துலயும் பரவுறது, இது மேலேந்து கீழே வருது. இது மேல இருந்துட்டு இருக்கிறது திருமுக மண்டலம், அந்த திருமுக மண்டலத்துக்கு கீழே வர்றது இந்த காந்தி திருமார்பு வரைக்கும் போறதான். தேவப்பெருமானுடைய வட்சஸ்தலம் திருமார்பு, அந்த திருமார்புல வந்து விழர்தான். அது விழர்த பார்த்தோம்னா வரத பிரபிபர்த்தி ஹாரலக்ஷ்மி அபிமுக்தாபடிக நதீவதஜ்ஜா. மலைமையில இருந்து அருவி கொட்டுறது, அருவி கொட்டினாக்க கீழே வந்து பூமி பிரதேசத்துல வந்த உடனே அது நதியா போயிடுறது, அது அப்படியே பெருகிட்டு ஓடும், ஆறா ஓடும். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய இயல்பு. இது திருமுக மண்டலம் மலை மாதிரி உன்னதமாக உயர்ந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, அங்கேருந்து கொற்றது, இந்த அருவி கொற்றது. அது சில கரணேஸ்மின்புஷி கமன யோகே வாத மகாதயேயம் விஷகிரி கடகேஷு வெஞ்சயத்து பிரதீதை மதுமதனதயத்வாம் வாரிதாரா விசேஷை. திருவேங்கட மலையில அருவிகள்லாம் கொட்டுறது, அந்த அருவிகள் கொட்டினது உடனே அந்த அருவிகளை பார்த்து மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன் தயாசத்தக்கத்துல நாமெல்லாம் திருவேங்கட மலைக்கு எப்ப போகணும்னு சொல்லி சொன்னவனாக்க எல்லாம் கடைசி காலத்துல பாத்துக்கலாம், கடைசி காலத்துல பாத்துக்கலாம் நினைச்சுக்காதங்கோ. அசிசில கரணேஸ்மின் நட்சத்திர சுவாச விருத்தம்னு சொல்ற நம்ம இந்திரியங்கள்லாம் நல்லபடியா இருந்துட்டு இருக்கச்சு, நம்மளுடைய மூச்சு காத்தெல்லாம் நன்னா உடன்படியாக இருந்துட்டு இருக்கச்சு. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் பலரொளி மாயோன் மருவிய கோயில்னு இளமை கெடுவதன் முன்னம் செய்ய செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் அந்த திருவேங்கட மலை. அந்த திருவேங்கட மலைக்கு போனவனா அந்த இடத்துல பார்த்தவனா வாரிதாரா விசேஷி சுவாம் வெஞ்சயத்து. அங்க பார்த்தவனா மலையில ஏறி போறோம், போச்சே போட்டா தரதரையா ஜலம் கொட்டின்றே இருக்கு. அது கொட்டின் ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு அருவி, இவ்வளோ பெரிய அருவி ஜோன்னு ஒரு சப்தத்தோட அது கொட்டின் இருக்கான். இது கொட்டின் இருக்கிறத பார்த்த உடனே என்ன தோன்றதுன்னா இது மொத்தம் திருவேங்கடமுடையானுடைய ஒரு தயாதான் இப்படி அருவியாக பிரவாகிக்கிறதோ என்பதாக நமக்கு தோன்றது. ஆகையால இந்த தயையே அருவியாக பிரவாகிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். திருவேங்கடம் மலையில இருந்துட்டு இருக்கிற தயைய இங்க தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வரக்கூடிய புன் சிரிப்ப இது அருவியாக சுவாமி கூறத்தாழ்வான் அனுபவிக்கிறார். அருவி வந்து அடுத்தது கீழே கொட்டணும், அந்த கீழே கொட்டுறது பூமி பிரதேசமாக இருந்துட்டு இருக்கிறது தேவப்பெருமாளுடைய திருமார்பு. அந்த தவ வட்சஸ்தல பூதலே விசீர்ணா வரத பிரபிபர்த்திஹார லக்ஷ்மி அபி முக்தாஹ வளிகா நதீவதஜ்ஜா. அந்த கீழே பூமியில வந்து அந்த நதி, அதாவது தேவப்பெருமாளுடைய முன்சிரிப்பாகிய ஒரு நதி, தேவப்பெருமாளுடைய திருமார்பாகிற ஒரு பூமி பிரதேசத்துல பாயம் பாஞ்சாக்க அது மெல்லிசா போறது. அதுல தாரை, அந்த தாரை எப்படி இருக்குன்னாக்க பூமிக்கே அலங்காரமா இருக்குது. பூமிக்கே அலங்காரம் நதிதான், அதெல்லாம் முத்துக்களாலான முத்து மாலை மாதிரி இருந்துட்டு இருக்கான். தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்பாகிற ஒரு நதி தேவப்பெருமாளுடைய திருமார்பல விழுந்து அந்த திருமார்பல ஒரு முக்தாகாரமா ஆயிடுறதான். வரத பிரபிபர்த்திஹார லக்ஷ்மி அபி முக்தாக வணிக நதீவதஜ்ஜா. அந்த ஹார லக்ஷ்மின்னு சொல்ற ஹாரத்துல எத்தனையோ விதமான ஹாரம், ஒரே ஒரு ஒரு வடம் இருக்கிற செயின் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு வடம் இருக்கிற செயின் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த முக்தாவளின்னு சொன்னச்சு ஏகஹாரமா இருந்துட்டு இருக்கு, ஒரே ஹாரமா இருந்துட்டு இருக்கு, ஒரே வடமா இருக்கும். எல்லா திருவாபரணங்களையும் சாத்திட்டு அது மேல ஒரே ஒரு ஒரு வடம் இருந்துட்டு இருக்கிற முத்து மாலையும் சாத்துவார். அந்த முத்து மாலை சாத்திருந்தாக்க அது அப்படியே அசஞ்சு அசஞ்சு அது பெருமாள் இடத்து ரொம்ப கம்பீரமா சேவசாய்க்கும். அதுதான் புன்சிரிப்பான் தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்பு. அந்த முத்து மாலையா ஆகி அந்த திருமார்பல அசஞ்சு அசஞ்சு இருந்துட்டு இருக்குன்னு இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அது பூமி பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு நதி, பூமிக்கு அலங்காரமா இருக்கிற நதி. அந்த பூமிக்கு அலங்காரமும் எப்படிப்பட்ட அலங்காரமாக இருந்துட்டு இருக்குனாக்க முக்தாவளியாக இருந்துட்டு இருக்கிற நதி. அந்த நதியாக திருமார்பாகிற பூமி பிரதேசத்துல தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்பாகிற நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது, இது அனுபவிக்கிறதுக்கு விசேஷமாக இருந்துருக்குன்னு இந்த இடத்துல மங்களாசாசனம் சொல்ற. இந்த புன்சிரிப்புக்கு காரணம் என்ன? இப்படி பெருக்கெடுத்து ஓடுவதற்கு காரணம் என்ன? அவதார காலத்துல இல்லாத இப்ப வர புன்சிரிப்புக்கு காரணம் என்ன? அவதார காலத்திலேயே இருந்துருக்கு தேவபெருமான், அங்கேயே எழுந்தருள் இருந்துருக்கு, சேவை குண்டத்திலேயே எழுந்தருள் இருக்கு. அப்போ அவர் தானே இங்க எழுந்தருள் இருக்காரு, வேற யாரும் என்னவா? அப்ப பெருமாள் சிவை குஞ்சத்துல இருக்கச்சே, அப்போ இவ்வளவு புன்சிரிப்பு இருக்கா இல்லையா? இப்படி எல்லாம் ஏகப்பட்ட விசாரம் வருது. இதுல ஒவ்வொரு விசாரத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லணும். இது தேவபெருமாளுடைய புன்சிரிப்புக்கு காரணம் என்னன்னா, நம்மளாம் வரமாட்டோம் வரமாட்டோம்னு நினைச்சும் தேரவர், நாமளும் அவர் எதிர போய் நிக்கிறோம். இது நின்ற உடனே ஒரு பெரிய சந்தோஷம். எப்பவுமே ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னு வச்சுப்போம், அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப நெருக்கமானவா அவன், அவளுக்கு எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் இருக்கும். அதுல வரைச்சே இந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் தான் வரணும்னு நாம கூப்பிடுவோம். கூப்பிடுச்சே நெருக்கமானவா இருக்கச்சே, எனக்கு இப்படி ஒரு தட்ட முடியாத சில செயல்கள்லாம் இருக்கு, இத செஞ்சுட்டு வரணும், வரத்துக்கு நான் முயற்சி பண்றேன்னு நாம சொல்லுவோம். இப்படி நாம முயற்சி பண்ணி அந்த கல்யாணத்துக்கு கணக்கு நாம வந்துட்டோம்னாக்க, நம்ம பந்துக்களுடைய முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அதுல வர ரிசப்ஷனே வேற தனி மாதிரியா இருந்துருக்கும். இன்னைக்கு உன்னால வரவே முடியாதுன்னு நினைச்சவன் வந்துட்டான் பத்தியா, எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு அவனை வாவான்னு கூட்டுன்ட்டு இருக்கிறது. அதை பார்த்த உடனேயே ஒரு புன்சிரிப்பு வந்துடும். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் தேவைப்படுமாடுக்கும். தான் எத்தனையோ அவதாரம் எடுக்கிறேன், ஒவ்வொரு அவதாரத்திலையும் நமக்கு முன்ன முன்ன பெருமாளும் இந்த அவதாரத்திலேயானா நம்மளை வந்து சேவிச்சு நம்மளிடத்துல சரணாகதி பண்ணி நமக்கு நாமும் இவனுக்கு நல்வழிப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்பை கொடுப்பானோ என்னமோன்னு ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கிறேன். ஆனா எல்லா அவதாரத்திலயும் அவர் கிட்ட கிட்ட வரத்தே நாம தூரம் போயிட்டு இருக்கோம். ஆனா அர்ச்சனமூர்த்தியாக தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்க, அந்த தேவப்பெருமாளுடைய காம்பீரியம் ஒண்ணுமே இல்லாதவன கூட அப்படியே ஈர்க்கிறது. ஆகையால நாமளும் போய் அந்த தேவப்பெருமாள் எதிர போய் நிக்கிறேன். இவன் வரவே மாட்டான்னு நினைச்சவன் அவன் எதிர வந்து நின்றதை பார்த்த உடனே அவனுக்கு தேவப்பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால சிரிக்கிறேன். அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா, அந்த சிரிப்பு தான் வெளிப்படுத்துறதுதான், அந்த புன்னகை, அந்த சிரிப்பு அப்படியே மனசுல பதிகிற மாதிரி இருந்துருக்கு. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த புன் சிரிப்பை என்று நின்றேடுகளும் செய்ய வீந்துடர் வெண்மென்னுக்கொள் அன்று என் நாவியெழும் அணிமுத்தங்களோ அறியேன் புன்னமுடத்த பிறன்முருவல் எனதாவியடும் ஒன்னும் அருகின்னிலேன் அமீர் எனக்கு உகிவிடமே கொன்னமடுத்த பிரான் முருகல் எனதாவியடும் கொன்னமடுத்த பிரான் முருகல் கோவர்தனகிரிய தூக்கிட்டு நிக்கிற அந்த தூக்கிட்டு நிக்கச்சே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம். அந்த சிரிப்பு அதாவது எல்லாரும் ஒரு பெரிய காரியம் பண்ணா பிரயாசம், இவ்வளவு பெரிய படுவ தூக்கிந்தாக்க மூஞ்சில சிரிப்பா வரும், மூஞ்சில அந்த கட்டம் மட்டும் மூஞ்சில தெரியும். ஆனா அந்த கட்டம் துணியும் தெரியாத அது வசதான், அது பிரயாசப்பட்டு அவர் தூக்குறாருன்னா அது ஒண்ணுமில்ல, லீலையா அது தூக்குற விளையாட்டா கோவர்தனகிரிய தூக்குறார். அப்படி தூக்கிட்டு இருக்கிறதே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம், ஒரு புன் சிரிப்போடு சிரிக்கிறாராம். என்ன சிரிப்பு காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான், இந்திரன் நினைச்சுட்டு இருக்கான் தன்னுடைய பெரிய சக்தியினால இந்த திருவாயர் பாடியில இருந்த அத்தனை கோபர்களுக்கும் அத்தனை மாடுகளுக்கும் கந்துகளுக்கும் ஒரு பெரிய மழையை பெய்து எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை விளைவிக்கணும் துன்புறுத்தணும்னு இந்திரன் நினைக்கிறான். இதை யாராலுமே தாங்க முடியாதுன்னு எல்லாம் வேற நினைக்கிறான். ஒண்ணுமே இல்ல, ஒரு குட்டி பையனா இருந்துருக்கிற கண்ணன் கோவர்தனகிரிய தூக்கிட்டு ஒரு பொட்டு ஜலம் கூட திருவாயர் பாடியில் இருக்கிற ஆயர் சிறுவர்கள் மேலேயோ கோபர்கள் மேலேயோ அந்த மாடுகள் மேலேயோ கண்ணுக்குட்டி மேலேயோ எது மேலேயும் ஒன்னும் விழாத இவ்வளவு பெரிய மழை பெய்யறதுன்றதே தெரியாத நம்ம ஆத்து உள்ளுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு செயல அவர் பண்றாரு. அவர் இது யாருக்குமே ஒண்ணும் தெரியல. ஆனா அவருக்கு தேவ பெருமானுக்கு மாத்திரம் தெரியறது இவ்வளவு மழை பெய்யதுன்றது. இப்படி கோவர்தனகிரியே அவர் தூக்கி நின்னு இருக்கே அந்த கையில் பார்த்தாக்க அதுவும் ஒரு சின்ன சுண்டு விரலால தூக்கிட்டு இருக்கு. அதுல கோலமும் அழிந்ததில்லன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற அவருக்கு மருதாணி ஏற்று இருக்காளாம். ஒரு வாரமா தூக்கி பிடிச்சா கூட அந்த மருதாணி கூட அழிஞ்சு போலயா அப்படியே இருந்துட்டு இருக்குதான் அந்த கோவர்தனகிரியை தூக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு துளி கூட ஆயாசமே இல்லை. இப்படி அனாயாசமாக இந்திரனுடைய பிரயாசம் முயற்சி எல்லாத்தையும் அவர் போக்கடிக்கிறதுனால அவர் சிரிச்சுட்டே இருக்காராம். ஒரு புன் சிறுவனோ பொன்முருவனோட இருந்துட்டு இருக்காராம். என்று நின்றே திகழும் செய்யவின் சுடர் வெண்மின்னுக்கொள் அழுவார். நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கு. இந்த நாயிக்கா பாவத்துல ஆசிரியிருக்கிட்டு நான் அவனை மறந்துடணும் மறந்துடணும் தான் நினைக்கிறேம்மா. அம்மாண்ட சொல்ற வார்த்தை அது. நான் நடந்து மறந்துடணும். இனிமேல் வந்து இடத்துல வராத என்னை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கிறதுனால சரி வாண்டா மறந்துடுவோம். அவன் கள்ளன் வாடான்னு நினைக்கிறேன் நானு. ஆனா நினைச்சா கூட அவனுடைய புன் முருவில் இருந்துட்டு இருக்க என் மனசை விட்டு போகமாட்டேன்றதான். என்று நின்றே திகழும் செய்ய வீண் சுடர் வெண்மின்னு கொல் செய்ய சுடர் ஈன் வெண்மின் கொல் அப்படின்னு சிவந்த ஒளியோட கூட இருந்திருக்கிற ஒண்ணு புரிந்த ஒரு வெளுத்ததாக இருந்திருக்கிற மின்னலா என்ன தெரியலையாம். அல்லது அந்நியன் ஆவியிடம் அணிமுத்தங்களோ அறியேன் என் ஆவியிடம் எனது ஆத்மாவையே அழிக்கின்றதாக இருந்திருக்கிற ஒரு அழகாக வரிசையோடு கூடி இருந்திருக்கிற முத்துக்களோன்னு தெரியலையே என்ன என்ன இதெல்லாம் எதை சொல்றனே அப்படின்னா ஒன்னம் எடுத்த விரான் ஒருவல் எனது ஆவியடும் ஒன்னும் அறியின் நிலை அன்னமீறு எனக்கு இடமே. இப்படி அந்த அந்த தேவபெருமானுடைய புன் ஒருவல் எல்லாம் படுத்து எடுக்கிறது. ஆகையால அந்த புன்முறுவல் மறைக்க மறக்கவே முடியாததாக இருந்துருக்கு, மறைக்க முடியாததாகவும் இருந்துருக்கு. அதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் போன்ற நிஷ்பதந்தீர்ந்தவட்சஸ்தலபூதலேர்ந்த சுவாமி தேசிகன் பரம்பத சோப்பானத்துல பெருமாளுடைய புன்சிரிப்பு அனுபவிக்கிற மயமான முகனாய் கொண்டு தோற்ற துமுருவல் தொண்டை பாய் பிரானுடைய முருவலை பார்த்து என்ன நின்றே திகழும் செய்ய வீஞ்சுடர் வெண்மின்னுக்குள் அன்னி என்ன ஆவியடும் அணிமுத்தங்களோ என்பது அந்த தேவபெருமாளுடைய ஒரு புன் சிரிப்பு. இப்படி எல்லாம் இருந்துருக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி எல்லாம் இதுல மயமான முகாம் புஜகான்னு சொல்ற இது அடுத்த ஸ்லோகத்துல விசேஷமா சொல்ல போற தாசா மாவிரபூச்சோரிஹி மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா பாகவத ஸ்லோகம். திருவாயர்பாடியில எழுந்துருள் இருந்திருக்கிறேன் அத்தனை குறவையர்களுக்கும் இடையில பெருமாள் தோன்றுகிறேன். அது எந்த சமயத்துல தோன்றேன்றதுதான் தோன்றுகிறேன்றதுதான் பார்க்கணும். ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு நடுவுல அந்த அனுபவத்தை இழக்கும்படியாக பண்ணிட்டு மறுபடியும் அந்த அனுபவத்தை பெருமாள் தோன்றேன். அப்படி தோணச்சேயே அப்படி புன்சிரிப்போட தோன்றேன். அந்த புன்சிரிப்போ தாசாம் அமிரபு சௌரிகி அந்த கண்ணன் அவர்களுக்கு நடுவுல தோன்றேன் மயமான முகாம் புஜகான் அப்படியே புன்சிரிப்போட கூட இருந்துட்டு இருக்கிற புன்சிரிப்பு அவர்கின்ற திருமுக மண்டலத்தோட இருந்துட்டு இருக்க பீதாம்பர சரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா அவர் மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்துட்டு இருக்க ஆகையால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இவர்களுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துலயும் ஒரு புன்சிரிப்புக்கு ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. அண்ணனோட கூட ராத்திரி மொத்தம் இந்த குறவையர்கள்லாம் அதாவது அத்தனை ஆயிரம் சிறுமிகளும் ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்துருக்கா ராத்திரி. ஸோ திடீர்னு காணாத போயிட்டு, அந்த திடீர்னு காணாத போயிட்ட பிற்பாடு அவளுக்கு ஒரு வர நிலைய பார்க்கணும். ஐயோ என்னாச்சோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு. அந்த வந்த பிற்பாடு காணாத போயிட்ட உடனே ஒவ்வொருத்தரும் பிச்சேறி அலையிறா, இப்படி இந்த பக்கம் போய் தேடலாம், அந்த பக்கம் போய் தேடலாம், எந்த பக்கம்லாம் போய் தேடுறதுன்னு எல்லா பக்கத்திலயும் போய் தேடி பார்க்கிறார். எந்த பக்கத்திலயும் கண்ணன் காணலையாம். காணாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணனுடைய சேட்டைகளா அனுகாரம் பண்றார். ஒருத்தர் காளிங்க நர்த்தனம் பண்ற மாதிரி கண்ணன் காளிங்க நர்த்தனம் பண்ற மாதிரி ஒரு ஆட்சியரை காளிங்கன ஆக்கிண்டு அந்த ஆட்சி தலைமையில காலை வச்சுண்டு இவ கண்ணனாட்ட அனுகாரம் பண்றாளாம். ஒருத்தர் பிரளம்பாசுரன் ஒரு பக்தர் பகாசுர வதம் பண்ற மாதிரி இப்படி கண்ணன் திருவாயர்பாடியில நடத்தின எத்தனை எத்தனை சேஷ்டித்தங்கள் உண்டோ அத்தனை சேஷ்டித்தங்களே இவர்களே ஒருவருக்கொருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கார். ஆனா எல்லாருடைய எண்ணத்திலையும் கடைசியில விஞ்சி நிக்கிறது என்னன்னா கண்ணனுடைய புன்சிரிப்பு தானா. அந்த புன்சிரிப்பை இவளால மறக்கவே முடியல. அந்த புன்சிரிப்பு மறக்கவே முடியாததுனால இந்த புன்சிரிப்போடு இருக்கிற கண்ணன் தனக்கு வாங்கணும், மறுபடியும் தாங்கள் எல்லாரும் மறுபடியும் சேவிக்கணும்னு கதறா. இப்படி கதறின உடனே அவளுக்காக மறுபடியும் சேவை சாய்க்கிறது. இதுதான் விசேஷம். இதுல சம்ஸ்லேஷமும் அதுக்கப்புறமா விசலேஷம் மறுபடியும் சம்ஸ்லேஷம். அதாவது பெருமாளோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த முதல்ல அந்த அனுபவிக்கிற ஆசை கிடைக்கிறது, பெருமாளை சேவிக்கிற அனுபவம் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா அந்த அனுபவத்துக்கு ஒரு தடங்கள் வரும். இந்த தடங்கள் வந்ததுனால அந்த பெருமாளை சேவிக்க முடியாது போயிடும். அப்போ ஒரு துக்கம் ஏற்படும். அந்த தடங்கள் நீங்கி மறுபடியும் சேவிக்கிறோம் பாருங்க, அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படும். ஆனா தேவ பெருமாளுக்கு எப்படின்னா இந்த சம்சாரத்துல பெருமாள் நமக்கு கரண கலேபரங்கள்லாம் கொடுத்து இது மொத்தம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவும் இந்த அவர் கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு நாம் நல்ல பிரபத்திக்கு அதாவது எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியை நாம் அனுஷ்டிப்பதற்காகவும் தான் அந்த கரண கலேபரங்களை கொடுக்குற. நாம என்ன சனக சம்பந்தனால் மாதிரி எடுத்த உடனேயே பிறப்புலேயே எம்பெருமானையே நினைச்சிட்டு இருக்கவாடான்னா அப்படி ஒண்ணும் இல்லை. நாம்லாம் வந்து அவர் கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு இந்த சாமான்யமாக இருந்திருக்கிற சுகங்களை அனுபவிச்சு இந்த கை கால்லாம் அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு தான் பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கேன்றதையே மறந்து போயிட்டு அந்த பெருமாளை அடைவதற்கு அனுஷ்டிக்க வேண்டிய உபாயத்தையும் மறந்து நம்ம புறமாக இருந்திருக்கிற சுவைகளையே நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் என்ன பண்றேன்னா, ஐயோ நமக்கு நாம கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு ஒரு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நம்ம அடையணுமே என்பதற்காகவும் அப்பப்ப நே அவதாரம் பண்றேன், ராமனாவதாரம் பண்றேன், கிருஷ்ணனா அவதாரம் பண்றேன், எல்லாரும் இப்படி பலவிதமான அவதாரங்களை எடுக்கிறேன். அந்த அவதாரங்களை எடுக்கச்சே அவதார தசையில எந்தெந்த திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் எழுந்தருள் இருக்காரோ அங்க இருக்கிறவாள்லாம் மாத்திரம் அனுபவிக்க கூடியதான ஒரு விசேஷமான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெருமாள் ராமனாக அவதாரம் பண்றவற்றே அயோத்தியில இருந்திருக்கிற மக்கள் மொத்த பேரும் ஒரு நாள் ராமனை அவர்கள் காணாமல் போனாலும் ராமனை பார்க்காத போயிட்டாலும் இல்ல ராமன் அவர்களை பார்க்காமல் போயிட்டாலும் அந்த நாளே பாழ் என்று நினைக்கும்படியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துற. இங்க இருக்கிற அயோத்தியில இருந்திருக்கிற மக்களுக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருந்திருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்குமே கூடும். அப்ப விருட்சா பரிமலான மரம் செடி கொடு ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே அயோத்தியில இருந்திருக்கிற மக்கள்லாம் தசரதரும் கை கையும் இங்கேயே கடந்துட்டு போட்டோம், நாங்க எல்லாரும் காட்டுக்கே போறோம்னு ராமர் பின்னாடியே மொத்த பேரும் போற. இந்த மரம் செடி கொடியெல்லாம் இதுகள்லாம் போக முடியாது, இங்க இருக்கிற மக்கள் வானா பெருமாள் பின்னாடி போகலாம், தாங்கெல்லாம் போக முடியாது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டான். ஒண்ணுமில்ல, அடுத்த கஷணம் அப்படியே துக்கம் அதுக்கு. அதனால அப்படி விருட்சா பரிமலான அப்படியே வாடி போய் புஷ்பெல்லாம் அப்படியே கொட்டி போயிட்டான். பழங்கள்லாம் கிழ கொட்டி போயிட்டான். எல்லாம் ஒண்ணும் இல்லாத போயிட்டான். மொத்த மரமா நிக்கிறதான். ராமர் திரும்பி வரேன்னு சொன்ன உடனே பெரிய சந்தோஷம் வந்துடுறதா, அப்படியே புஷ்பிச்சு அப்படியே புஷ்பிக்கிறதா. அகால பலினோ விருட்சாக, இந்த மரங்கள்லாம் ஒவ்வொரு காலத்துல சீசன்லதான் மரம் எல்லாம் காய்க்கும் பழுக்கும். ராமர் திரும்பி வரேன்னு சொல்லச்சு, இந்த பட்டாபிஷேக சமயத்துல நாம காய்க்காத பழுக்காத இருந்து இருக்கிற ஒரு சன்னிவேசமா இருந்ததுன்னாக்க இது நம்ம மரமா இருக்கிறதுலயே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு காலத்தையே பாக்கறது இல்லையா, இது எந்த காலம்ன்றதையே பாக்கறது இல்லையா, அப்படியே பழங்களையும் புஷ்பங்களையும் கொடுக்கறதுன்னு. அப்போ அந்த சன்னிவேசத்துல அவதார தசையில வரைச்சு அந்தந்த திவ்ய தேசத்துல இருக்கிற மரம் செடிகொடிகள் உள்பட நம்மளுடைய செவிவாய் கண் மூக்குன்னு சொல்லக்கூடிய புலன்கள் எல்லாம் எம்பெருமான அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் பெருமாள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கான். அப்படி இருக்கச்சே பெருமாளை தவிர மீதி விஷயங்களை நாம அனுபவிக்கிறோம். அந்த பெருமாளை அனுபவிக்கணும்ன்றதே மறந்தே போயிடுறோம். எதுக்காக கொடுத்திருக்கோன்றதுக்கு, எதுக்காக அந்த எம்பெருமான் நமக்கு கொடுத்திருக்காருன்றதையே மறந்து போயிட்டு இப்ப திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அடிக்கடி இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்காருன்னு ஒரு ஞாபகம் வருது. இந்த ஞாபகம் வந்த உடனே அந்த தேவ பெருமாளை நாம அனுபவிக்கிறோம். அந்தன்யா பசியந்தி மேநாதம்னு சீதா பிராட்டி சொல்ற, யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவள்லாம் ராமனை பாக்குறான்னு. வரதத்தவ விலோகயந்தி தன்யாகான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற, யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ யாரெல்லாம் தன்யாளா இருந்திருக்காளோ அவள்லாம் தேவ பெருமாளை சேவிக்கிறான்னு சொல்லிட்டு நாம மொத்த பேரும் நாமெல்லாம் போய் அந்த தேவ பெருமாளுடைய திருவடி வாரத்துல போய் நின்று அந்த தேவ பெருமாளை சேவிச்சோம்னாக்க இத்தனை பேரும் தன்யாளாயிட்டாள்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் வரலாம். தேவ பெருமாளுக்கு அந்த சந்தோஷத்தினால ஒரு சிரிக்கிறேரா, அந்த புன் சிரிப்பு தான் அவருடைய திருமார்புல ஒரு முக்தாகாரமாக திகழ்கிறது என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இது விபவத்துல இருக்கிறத காட்டிலும், அதாவது அவதார திசையில இருக்கிறத காட்டிலும் இந்த திசையில அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானபடினால இது எப்பவுமே இப்ப நம்மளை எல்லாம் சேவிக்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் ஆட்கொள்வதற்காகவே இப்ப ஏற்பட்ட அவதாரமாக இருக்கிறபடினால தேவ பெருமாளுக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். அந்த சந்தோஷத்தை தான் புன்முறுவலாக காண்புகிறாருன்னு அது அருவி மாதிரி கொற்றது என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அப்பேற்பட்ட தேவ பெருமாளுடைய புன்முறுவலோடு இருந்திருக்கிற ஒரு கட்டாட்சம் நமக்கும் ஏற்பட வேண்டும் என்பதை பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாங்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.